ಸರಸ್ವತಿಗುರವೇ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಧರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ನಿರಂತರಂ ನಿರ್ವಿಶತಸ್ವತೀಯಂ ಅತೃಷ್ಟ ಚಿಂತಾಪದಮಾಭಿರೂಪ್ಯಂ ಪದ್ಯಂ ಸವೇ ವರ್ಣಶೈಲನಾಥ ವೈಕುಂಠ ವಾಸೇ ನಮೇಭಿಲಾಷಃ. ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕನುಡಿಯ ಸಂಕಲ್ಪ ಸೂರ್ಯೋದಯದಿಂದ ಆರಾವದ ಅಂಕಂ நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமியினுடைய சிசுக்திகளுக்கு உண்டான கௌரவம் நாம் சொல்லி தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுல ஒரு துளியானா நாம் அனுபவிக்கிறோம்னாக்க இதுக்கு ஒரு ஜென்மாந்திரத்துல ஒரு சுக்ருதம் பண்ணிருக்கணும், ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இந்த சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை நாம சேவிக்க முடியும், அதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியும். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதோட மாத்திரமில்ல, அந்த ரசத்தை சுவாமி அனுபவித்த ரசத்தை நாமளும் அனுபவிக்க முடியும். அந்த ஆச்சாரியர்களுக்கு தான் நம்ம எப்பவுமே கடமைப்பட்டவாளாக இருந்துருக்கோம். இப்போ விவேகனும் தர்க்கனும் ரெண்டு பேருமா தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தை பார்த்து அன்வேஷணம் பண்ணிட்டு இருக்கா, தேடிட்டு இருக்கா? சிருங்கத்துக்கு போயிட்டா. சிருங்கத்துக்கு போனாக்கா ரங்கநாதனை சேவிக்கலாம். உபய காவிரி மத்திய ரங்கநாதன் எழுந்துருள் இருக்க. அப்படியே கன கருணார சோங்க பதிதாம் பதி தாபகராம் நயனம் அச்சதாம் மை தரங்கைய ரங்கபதே அப்படின்றார். அப்படியே கதற ரங்கநாதனை பார்த்த உடனே சேவிச்ச உடனே ரங்கநாதா உன்னுடைய கட்டாட்சம் என் மேல வந்து விழணும், அது அப்படியே கருணா கட்டாட்சமாக வந்து விழணும். பிரதிக்ஷணம் நீ ஒன்னு ஆதி தேவதையாக இருந்து புராண தேவதையாக இருந்து கிழவனாக இருந்தாலும் கூட உன்னுடைய கட்டாட்சம் ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணத்துக்கு புதுசு புதுசா இருக்கிறதுனால அந்த கட்டாட்சம் என் மேல விழுந்து நான் புதுசு புதுசா உன்னை நான் சேவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. என்னுடைய பாப்பம் மொத்தம் இதனால போயிடும் அப்படின்னு சொல்ற. அப்படி அந்த ரங்கநாதன் ஸ்தோத்திரம் பண்ண உடனே எப்பவுமே நமக்கு சில இப்ப இருக்கிற நிலைய நல்ல நிலையில நாம இருந்தோம்னா கூட ஒரு கால விசேஷத்துல நமக்கு இருந்த நதியும் அப்பப்ப நினைச்சு பார்த்துக்க வேண்டி வரும். இது இதுதான் இயல்பு. அப்படி அப்படி இருக்கிறவா தான் உண்மையான மனுஷன். இன்னைக்கு கூரைக்கும் சோறுக்கும் கஷ்டம் இல்லாமல் பெருமாள் நம்ம எல்லாரையும் வச்சிருக்க. சத்தியத்தை சொல்லணும்னாக்க இன்னைய தினத்துல பெருமாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு தெரிஞ்சு நம்ம சேர்ந்த வாழ்க்கையில எல்லாருமே சாப்பிடுறதுக்கும் உடுத்திக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு சாதமும் உடுத்திக்கிறதுக்கு வேஷ்டியும் இல்லாத இருக்கான்னு சொல்லவே முடியாது. நிச்சயமா சொல்ல எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைய பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கார். ஆச்சாரிய அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நிலை இருந்திருக்குன்னு சொல்லச்சு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இத பத்தி தெரியாது. அதாவது நம்ம பெரியவாள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த சிரம திசையிலையும் கூட எவ்வளவோ தர்ம காரியங்களை பண்ணிருக்கா, அதிதி சத்காரம் பண்ணிருக்கா. இப்படிப்பட்ட அவளுடைய ஒரு தர்மம் தான் அடுத்தடுத்த தலைமுறையில நம்மளை காக்குறதுன்றது அவளுக்கு தெரியாதுப்பா. பெரியவாளா இருக்கிறவா இன்னைக்கு 60 வயசுல இருக்கிறவா 70 வயசுல இருக்கிறவாளுக்கு எல்லாம் தெரியும். சுமார் 50 வருஷம் முன்ன ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா என்னன்றது தெரியும். ஒரே ஒரு சொக்கா வச்சிருந்தா அந்த சொக்காய நினைச்சு போட்டு துவச்சு உலர்த்தி போட்டும் போறவாள்லாம் யூனிஃபார்ம் போட்டும் போறவாள்லாம் இருந்து அப்படி ஸ்கூல் வாசிச்சவாள்லாம் எத்தனையோ பேர் இருந்திருக்கா. இன்னைக்கு 5 நாளைக்குன்னா 30 நாளைக்கும் 30 சொக்கா வச்சுட்டு இருக்கா, 30 யூனிஃபார்ம் வச்சுட்டு இருக்கோம் நம்ம பசங்களுக்கு. இது பசங்களுக்கு தெரியாது, நாம அந்த காலத்துல இருந்தது. ஆனா நாம அதையும் நாம நினைச்சு பார்க்கணும் எப்பவும். அதுதான் சுவாமி தேசிகன் நினைச்சு பார்க்கிறேன். நம் முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்ல உனக்கே அபீதித்தம் சொல்லி ஒன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஒன்னு பாதாம் போஜம் ரங்கநாதத்தை சொல்லி ஒவ்வொன்னும் சொல்லிட்டு உன்னுடைய திவ்யாவயத்தையும் திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் நான் பிரதிக்ஷணம் சேவிச்சுட்டே இருக்கணும்னு சுவாமி தேசிகன் பாரிக்கிறேன். இன்று ஒரு பெரிய அனுகிரகத்தை எனக்கு கொடுத்தா போறோம், வேற ஒண்ணும் வேணான்னார். இதுக்கு முன்ன நான் எப்படி இருந்ததோ அப்படின்னா, அவர் என்னைக்குமே இருந்தது இல்ல, நம்மள மாதிரி இருந்தவா அன்னைக்கு இருந்தவாளுடைய ஒரு சன்னிவேசத்தை சொல்லி சொல்றேன். அப்படின்னா ஒரு லோபி வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட இல்லாத ஒரு குணத்தை ஏறிட்டு கொண்டு அவனை போய் பெரிய உதாரணம் சொல்லி உன்ன மாதிரி வள்ள லோகத்திலேயே யாரும் கிடையாதுன்னு மேல சொல்லு அப்படின்னு அவன் மிரட்டிண்டு வாதல்காரனை விட்டு மிரட்ட விட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிற ஒரு நிலை இருக்க, அந்த நிலை எனக்கு மறுபடியும் வரக்கூடாது. நான் எப்பவும் எப்பேற்பட்ட சமயமாக இருந்தாலும் எவ்வளவு சிரமமா இருந்தாலும் அப்பா ரங்கநாதா உன்னுடைய திருவடியிலேயே நான் இருந்துட்டு ஒன்னையே நான் சோதனம் பண்ணிட்டு இருக்கணும் தானு, எனக்கு இதுதான் வேணும் வேற ஒன்னும் வேண்டாம் சொல்லிட்டு. அப்போ அந்த ரங்கநாதன் சொல்லச்சு எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு அப்படியே கண்ணுல ஜலம் வருது. இந்த ரங்கநாதன் நினைச்சு பாத்துக்கிறேன். இப்ப இது விவேகன் மூலமா தானே, சுவாமி விவேகன் வாயிலால வார்த்தையாக சுவாமி சாய்க்கிற வார்த்தை இது. விவேகன் ஒரு நிமிஷம் அப்படியே ரங்கநாதனையே நினைச்சுட்டு சிந்தை பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கார். கொஞ்சம் யோசனை பண்ண பிற்பாடு கொஞ்ச நாள் கேட்டு அப்படி திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா பக்கத்துல தர்க்கன் நிக்கிறான். அது நடத்துல சொல்ற வைக்குண்டமாக இருந்திருக்கு. எல்லா அர்ச்சாமூர்த்திகளுக்கும் ஆதி மூர்த்தியாக முதல் மூர்த்தியாக திகழ்கிறவர் ரங்கநாதன். திருவாய்மொழியில சம்பச்சு அந்த திருவாய்மொழியினுடைய தனியும் 1000 பாசுரமும் ரங்கநாதன் தான் திகழும். தமிழ் மறைகள் 1000ம் யார் பேர்ல மதுளரங்கர் வன் புகழ் மேல் சொல்ற மொழி 1000 பாசுரமும் ரங்கநாதன் இல்ல, 10 பாசுரம் தான் இருக்கு. தங்கலும் பகலும் இருக்கிற 10 பாசுரம் தான் ரங்கநாதன். இன்னைக்கும் அந்த ரங்கநாதனுக்கு அந்த ராப்பத்து உற்சவத்துல இந்த கங்கலும் பகலும் உற்சவத்தை இன்னைக்கு அதாவது அனுசந்தானம் பண்ற 7ஆம் திருநாள் ரொம்ப கம்பீரமான திருநாள். கைத்தல ரங்கநாதன் எழுந்திரளை திருநி பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். அதை சேவிக்கிறதுக்கு அது கூட தனி பாக்கியம் இருக்கும், பெருமை சொல்லக்கூடாது. 10 பாசுரம் சொல்லிட்டு 1000 பாசுரமும் ரங்கநாதன் விஷயத்துல சொல்லிருக்காருன்னு சொல்றது இருக்க, இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்னு அடுத்த கேள்வி இருக்கும். அதுக்கு பதில் என்னன்னா, அச்சாமூர்த்திகள் எல்லாருக்கும் பிரதானமாக சொல்றது ரங்கநாதன் தான். மீதி விதேசங்கள்ல எழுந்துள்ள இருக்கிற அச்சாமூர்த்திகள் எல்லாருமே ரங்கநாதனுடைய பத்திரிகைகள் திருமார்பு என்றெல்லாம் சொல்லக்கூடிய அவயவ ஸ்தானத்துல இருக்கிறவர்களாம். அவயவியாக இருந்திருக்கிறவர், அத்தனை அவயவங்களையும் சேர்ந்து இருக்கிறவர் ரங்கநாதன். அதையால எந்த திவ்ய தேசத்து எந்திரமான மங்களாசாசனம் பண்ணாலும் இது அவையவியாக இருந்திருக்கிற ரங்கநாதன் போய் சேர்ந்துடும் என்பதாக பெரியவர்களுடைய திருவிழம். இந்த சூத்தன் பார்த்து கேட்கிற பேரோட்டியை பார்த்து சொல்ற வாஸ்தவம் தான் இது ஆதி கஷேத்திரம், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இது ரங்கநாதனுடைய விசேஷம் தனிதான். இவ்வளவுதானா வேற ஏதானா இடம் இருக்கா கொஞ்சம் சொல்றியா, இல்ல இதோட முந்திட்டு இங்கேயே தப்பு பண்ணலாமா, என்ன பண்ணலாம், இங்கேயே பண்ணலாமா, என்னன்றதுக்கு இவ்வளவுதானா இடம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிதாவது இந்த மாத்தியம் ஸ்தானம் அந்நதபி ஆவித இருக்கு. இன்னும் எதனா கூட உனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கா, இல்ல இதே போறோம்னா நிறுத்திடும், என்ன சொல்றது அப்படின்னா பேரொட்டி வேற எதனா இருந்தா இருந்ததோ சொல்லாத இருந்ததான்னாக்கா ராஜா வந்து மறைக்க கூடாது, என்ன இருக்கோ இருக்கிறதோ சொல்லணும். இதோட நின்று போயிடல, எல்லா இடமும் போக வேண்டியிருக்கு. இன்னொரு விசேஷம் ஒண்ணு விருப்பில் இருக்கு, இங்கே கொஞ்சம் வடக்க கொஞ்சம் பார்க்கணும்னு பார்த்தாரு. அந்த வடக்க பார்த்தோம்னாக்க அங்கிருந்தே கை குத்துறோம். அப்படி ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்தலம் ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து சொல்றோம் கரெக்ட் சொல்றோம். உத்தரத்தோட நிர்திஷ்ய இப்படி வடக்கு பக்கம் பார்த்துட்டு யுதம் புனக ஈக ஆகண்ட புவன சிகண்ட காயமானம் துண்டீராபிதானம் மண்டலம் அப்படின்னு இங்கே இருந்து கொஞ்ச தூரம் பார்த்தோம்னாக்க துண்டீர மண்டலம் தெரியறது. இந்த துண்டீர மண்டலம்ன்றது என்னது, தொண்ட மண்டலம். இந்த தொண்ட மண்டலம் இங்கேருந்து பார்த்தா தெரியறது, கொஞ்ச தூரத்துல தெரியறது அப்படின்னா துண்டீர மண்டலத்துக்கு என்னடா ஏற்றம் இருக்கு அப்படின்னு ஏற்றம் இருக்கு இருக்கவே தானே சொல்லி சொல்ற. அந்த துண்டீர மண்டலத்துக்கு தூரேந்து பார்த்துட்டு கை கூப்பிடுற மாதிரி ஒரு விசேஷம் இருக்கு. இது அகண்ட பவன சிகண்ட காயமானம், அந்த அகண்டமாக இருந்திருக்கிற பவுனம் மொத்தத்துக்கும் பூமி மொத்தத்துக்குமே அது ஒரு சிரோபூஷணமாக இருந்திருக்கான், தலைக்கு பூஷணமாக இருந்திருக்கான். அதை பாருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற இது துண்டீர மண்டலம்னு பேரு சொல்லிட்டு அடுத்தது சொல்ற பத்திரத்தை இங்க இருக்கிறவாளுக்கு ஒரு ஏற்றத்தை எல்லாம் சொல்லி சொல்ற. அந்த தேசத்துல சொல்லச்சு சுவாமி தேசிகம் சாதிக்கிற மகிதம் மண்டலம் வீட்சமானம் கபிசதுரிதம் பத்திரதத்யம் சுந்தீரமண்டலம்னு ஒரு மண்டலம் இருந்துருக்கு. தொண்ட மண்டல வேதியர் வாழ்வு என்ற சுவாமி தேசிகன் அஸ்திகிரி மகாத்மத்துல சொன்னது. அங்கே சத்யவிரத கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் இருந்திருக்கு, அது எல்லா பாபங்களையும் போக்கும் கஷேத்திரம். அதுக்கு சத்யவிரதம்னே பேர் இருக்கு. அங்கு ஒண்ணு செய்யறதுக்காக சங்கல்பிச்சோமானாக்க அதாவது சத்யவிரத கஷேத்திரத்துல இருந்துட்டு நல்ல காரியம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு நல்ல காரியம் பண்ண ஆரம்பிச்சோமானாக்க அது எபெருமானுடைய அனுகிரகத்தினால அது அப்படியே நடந்துருமா, அதுல ஒரு எந்த ஒரு தடங்களும் வராதான். அதனாலதான் பிரம்மா அஸ்வமேதயாகம் பண்ண, அந்த அஸ்வமேதயாகம் பண்ணச்சே பிரம்மாவுடைய மனைவியான சரஸ்வதி தேவி கூட வரல. நான் அஸ்வமேதயாகம் பண்ண போறேன், நீ வாம்பான்னு சொல்லி அவ பையன் வசிஷ்டரை விட்டு அனுப்பிச்சு வைக்கிற பிரம்மா வரல. கூச்சின்ட்டான் கூச்சிண்டதோட மாத்திரம் இல்ல, சரஸ்வதி தேவி நான் இல்லாத அவர் எப்படி பண்ணிடுவேன் பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்பப்ப பெண்களுக்கு எல்லாம் ஒரு அகங்காரம்னு சொல்றதா தன்னம்பிக்கைன்னு சொல்றதா எப்படி வேணா வச்சுக்கோங்க, அப்பப்ப ஒரு எண்ணம் வந்துடும், என்ன விட்டாக்க அவளுக்கு எங்க கத்தி, யார் அவளை பாத்துக்கிறவா, யார் இருக்கா, என்ன பண்ணிடுவா அவ்வா என்ன பெண்களுக்கு நினைக்கிறதுன்றது இருக்கு. அது ஒரு இயல்பு, அவளுடைய சுபாவம், அதை ஒண்ணும் தப்பா சொல்லு. அயல் சரஸ்வதி தேவியும் பெண்ணுதான், நான் வராத அவர் எப்படி யாகம் பண்ணிடுவேன் பாத்துடலாமே என்ன அவன் நினைச்சாலும் அவ வரவே யாகம் நடக்கிறான். அங்க சுவாரஸ்யம் சரஸ்வதி வராத போயிட்டா, வராததுனால அசுமேதையாக நின்று போயிடுறதா அப்படின்னாக்கா நின்று போல அதுக்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை கல்பிச்சுட்டார், அது தெரிஞ்சுட்டார், அவையால் அது பண்ணார், அவையால் அந்த அசுமேதம் நடக்கிறது. அப்போ சத்திய சங்கல்பமாக இருக்க அது சத்தியவிரத க்ஷேத்திரத்துல ஆரம்பிக்கிறது. நீ வரலன்னா நின்று போயிடாது. நல்ல காரியம் நடக்கிறது எந்த இடத்துல சங்கல்பம் இருக்கு, சத்திய எந்த இடத்துல நல்ல காரியம் பண்ணணும்னு சங்கல்பிக்கின்றிருக்கு, அது சத்தியவிரத க்ஷேத்திரத்துல பண்ணிட்ட சங்கல்பம். ஆகையால அந்த இடம் இது சத்தியவிரதம்ங்கிறது இருக்கு, கேட்டம் அது இது துண்டீர மண்டலம், அந்த மண்டலம் துண்டீர மண்டலம் இங்கிருந்து தெரியறது என்ன இவன் சொல்றான். பேரொட்டி சொல்றான் தர்க்கம், தான் சொன்னதோட மாத்திரமில்ல அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி தக்கரத்தை இந்த இடத்துல இருக்க வாழ்க்கையெல்லாம் ஒரு விஷயம். இந்த கஷேத்திரத்தினுடைய முக்கியத்தை இப்படி எப்படின்னு சொல்ல முடியாதா? எதுவும் ஒண்ணும் இல்ல, இது மூத்து தரும் நகரில் முக்கியமான கட்டிதன்னு சொல்லி அந்த பத்து முக்கிய கஷேத்திரத்துல முக்கியமாக கருதப்படுகின்ற கஷேத்திரம் இது. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, செவந்திகா, பூரி, பாரவதி பத்தை முக்கிய தாசியக்காக என்பதாக ஏழு கஷேத்திரங்களுக்கு முக்தி கஷேத்திரம் என்பதாக பெயர். புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த பிரகாரத்துல முக்தி கஷேத்திரங்கள்னு கொண்டாடப்படுகின்ற கஷேத்திரங்களுக்குள்ளேயே கூட முக்கியமான கஷேத்திரமாக கருதப்படுவது இதுதான் இந்த காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஏற்றம். ஏழு கஷேத்திரத்தை காட்டிலும் இதுக்கு ஏற்றம். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், முக்கியன்றது இருந்து போட்டோம், அந்த எத்தனையோ ரெண்டு மூணு முக்கிய கஷேத்திரத்தை இப்ப தள்ளிட்டு வந்துட்டேன். அயோத்தியை தள்ளிட்டு வந்துட்டேர், மதுரையை தள்ளிட்டு வந்துட்டேர், அதெல்லாம் ஒரு தோஷம் சொல்லி அந்த இடம்லாம் இப்ப நம்ம இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத இடம்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இந்த கஷேத்திரமும் நாம வாசம் பண்றதுக்கோ இல்ல தியானம் பண்றதுக்கோ ஏற்ற இடம் இல்லைன்னு தள்ளுவதற்கு ஏற்றதான இடமா அப்படின்னு பார்த்தோம்னா தள்ளக்கூடிய இடமான்னாக்க அது இல்லைன்றதுக்காக இன்னொரு விசேஷத்தை சொல்ற இந்த கஷேத்திரத்தை விபுக முக்கியி சேவிதம் கஷேத்திரமே. விபுக முக்கியி விபுத சப்தம் தேவதைகளை சொல்றோம், விபுதனாக்க தேவதைகள், விபுத முக்கியி தேவதைகளுக்குள்ள சிறந்தவர்களாக இருந்திருக்கிற பிரம்மா முதலான தேவதைகளாலே சேவிக்கப்பட்ட கஷேத்திரம் இது. பிரம்மா அசுமேத யாகம் பண்ண இடம், இந்திரன் முதலான 33 கோடி தேவதைகளும் இங்க சாமித்தியம் பண்ணிட்டு சுவாமி அந்த தேவ பெருமாள் கண்டர்களும் வைசாக்கோத்சவத்தை தேவிச்சிருக்காங்கன்னு சொல்லி புராணம் சொல்றது. அப்படி தேவதைகள்லாம் கொண்டாடின இடம் இது ஒரு அர்த்தம். விபுத முக்கியி சேவிதம் பேர்பட்ட மகான்கள், விபுத முக்கியெல்லாம் மகான்கள், அந்த மகான்களாலே சேவிதம் கேட்ட மேகத்தை என்பதாக சொல்ல. திருக்கட்சி நம்பிகள் ஸ்ரீபாஷ்யகர் கூரத்தாழ்வார் நடாதூர் அம்மாள் அப்புள்ளார் இப்படி எத்தனையோ ஆச்சாரியர்களால விரும்பி போற்றி வாழ்ந்த இடம் என்று சத்தியவிரத கஷேத்திரம். அதுல வந்து சந்தேகம் இல்லை. விதுத முக்கை சேவிதம் கஷேத்திரமே தது. இந்த சத்தியவிரத கஷேத்திரத்துல ஈடுபாடு கொண்ட மகான்கள் திருப்பி இந்த இடத்துக்கு போறோம்னே நினைக்க மாட்டார். அப்படி ஒரு சன்னிவேசத்துல இங்கிருந்து போறதா இருந்தாலும் அவ மனசுல எப்பவுமே இந்த தேவப்பெருமாள் தான் இருந்துச்சு. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. எம்பெருமானார் காஞ்சிபுரத்துல எழுந்திருடி இருந்த, அதோட மாத்திரமல்ல அந்த தேவப்பெருமாளிடத்துல ரொம்ப ஈடுபாடோட எழுந்திருடி இருந்த, ஆளவந்தாருடைய கட்டளையினால எம்பெருமானார் இங்கிருந்து ஸ்ரீரங்கம் எழுந்திருந்தார். ஸ்ரீரங்கம் எழுந்திருந்தா கூட அவருடைய ஆராத்திய தேவதையாக எழுந்திருந்த இருப்பவர் யாருன்னாக்க தேவப்பெருமான் தான். அதுதான் இருக்கு. இதுதான் அமுதனார் சாதிக்கின்ற ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே என்று கொல்யோ நிகழ்தோருழல்வோம் தோழன் நல் தென்னத்தினோரர் கழலினை கீழ் பூண்டவன் தாளன். யாரு? எம்பி ராமானுஜன் சந்திரமாசார். காண்தகு தோழன் நல் தென்னத்தினோரர் கழலினை கீழ் பூண்டவன் தாளன். தென்னத்தியோரர் கழலினை கீழ் பூண்டவன் தாளன். அவர் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக ஆராத்திய தேவதையாக இருந்திருக்கிறவர் அவருக்கு இருந்தாலும் கூட அந்த தேவப்பெருமாளையே மனத்தில் வருகின்றார். சிவசாங்கர்னு சொன்ன கூடத்தாழ்வான், கூடத்தாழ்வான் எம்பெருமானாருடைய கட்டளையை ஸ்ரீரங்கம் போறேன். அந்த ஸ்ரீரங்கம் போன பிற்பாடு கூட எங்கேருந்து காலசேகத்துல எந்திரமானிடமிருந்து ஒரு தீவு ஏற்படுறது அவருக்கு. அதாவது எந்திரமானார் மலை நாடுகளுக்கு போற போன பிறகு இவர் இந்த பக்கம் இவருக்கு கண்ணு போயிடுறது. அந்த நாலூராளனுடைய ஒரு துஷ்டத்தனத்தினால அழிவான் தன்னுடைய கண்ணை இழக்கிறார். அந்த கண்ணை இழக்கச்சே கூட அங்கிருந்து கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு போயிருங்க. அந்த பாண்டிய நாட்டுக்கு போய் அங்கு எழுந்திரளி இருக்கிற எம்பெருமான திருவாலுகம் சோழல எழுந்திரளி இருக்கிற அழகர சோத்திரம் பண்ற சுந்தரபாகுத்தவம்னு சொல்லக்கூடிய அத்தியுதமான ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சு அங்க போய் அழகர பிரார்த்தனை பண்ணச்சே கூட அழகரையும் வரதனா தான் பாக்குறேன். நான் ஒரு இடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன், அந்த பிரார்த்தனையை நீ அங்கீகாரம் பண்ணணும் என்று கேக்குறேன். அந்த அங்கீகாரம் பண்ணச்சே என்ன பண்ண மாதிரி பிரார்த்தனைன்னு சொல்லவே சொல்லாத சொல்றதுக்கு நீ அங்கீகாரம் பண்ணிட்டேன்னாக்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ீரங்கம் அமுதிரவாம் அமுதினம் என்பதுதான் அங்க போய் அழகா அழகா நான் உங்களுக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான் நான் பண்றேன். ஒரே ஒரு விஜயாபனம். அந்த விஜயாபனம் என்ன தெரியுமா? மாமுகி இல்லை, அது தட்டாத என்னுடைய விஜயாபனத்தை தட்டாத ஏற்றுக்கணும். என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கணும். ஸ்ரீரங்கதாமணியதாபுரமேகதோகம் பரிவர்த்தி. அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ பழைய பிரகாரம் இருக்கணும், நானும் என் பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை உடையவனாக நான் இருக்கணும். இது ரெண்டும் தான் எனக்கு வேணும், வேற ஒன்றும் வேணாம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அடுத்த விஷயம் சொல்றார். இதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன். வரதாம் பத்யம் அவசியம் ஸ்ருணு. எங்க திசவ பெருமாள் நான் பிரார்த்தனை பண்ணவானாக்க எப்பவுமே இது கிடையாது போன்னே சொல்ல மாட்டேன். உனக்கு கிடையாது, நீ இப்ப நீ இவ்வளவு பாபம் பண்ணிருக்க, ஆகையால உனக்கு இந்த புருஷார்த்தம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் எது கேட்டாலும் அது வாங்கி கொடுப்பேன். குழந்தைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில அப்பா வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் அப்பாவா இருக்கிறவாளுக்கெல்லாம் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும்ன்ற ஆசை தான். அந்த வாங்கி கொடுக்கணும்ன்ற ஆசை இருந்துன்னா கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க, குழந்தை கேட்கிட்டு அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிடுவான், அப்புறமா வாங்கி கொடுப்பான். அப்படி கிடையாது அவன் தேவைப்படுமாள். அவன் கேட்ட உடனே எப்பவுமே மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு என்னடா குழந்தை உனக்கு ஒரு எதனால சொன்னா ஒரு பேனா ஒண்ணுனா ஒரு டஜன் பேனா நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் பொண்ணு வேறான் தேவைப்படுவாள். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய விசேஷம். அதுக்காகதான் அந்த தேவைப்படுவாளுடைய திருநாமத்தை இந்த இடத்துல சேர்த்துண்டு ஒரு கால் நீ பண்ண பாப்பத்துக்கு இப்படி உம்முடைய ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாதையும் கண் இழந்தும் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டும் நீ இங்க வந்திருக்கேன், இதுக்கு நான் என்ன பண்றது, கர்மானுகுணமான பலத்தை தானே நான் கொடுக்கிறவன், நான் என்ன பண்ண முடியும், என்னெண்ட என்னத்துக்கு கெஞ்சி என்ன பிரயோஜனம்னு ஒரு கால் அந்த சுந்தரப்பாக சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு இவருக்கு பயமா. அவர் திருவாக்கினால அதை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ எங்க வரதன்னு இருக்கிற என்ன ஆரம்பிக்கிறேன். அப்ப அதை சொல்லிட்டேனாக்க அழகரும் மறுக்க மாட்டேர் அப்படின்றதுக்காக. அப்ப நான் ஒன்னு அழகரா நான் பாக்கல, நான் வரதரா நான் பாக்குறேன், தேவ பெருமாளா நான் உங்க பாக்கிறேன்னு நினைக்கிறோம். அவசியம் வரததாம் பத்தியம்னு அவசியம் சுருணு. வரதமாக இருக்கும் நிலையை பார்த்து கொண்டு நான் சொல்ற வார்த்தை என்னன்றதும் இருக்கு. அப்போ அந்த வரதன் என்ன பண்ணும், அர்த்தார்த்த பரிதான தீட்சிதான் தேவப்பெருமாளுக்கு சொல்லத்தே சொல்ற இதே ஆழ்வார். யார் கேட்கிறாளோ கேட்கிறவாளுக்கு எல்லாம் என்னென்ன ஓணும்னு கேட்கிறாளோ அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக தான் இந்த மலை மேல நான் நின்று இருக்கேன்ப்பா, வாங்கப்பா வாங்கப்பான்னு சொல்ற மாதிரி எழுந்துள்ள இருக்கிறா அந்த தேவப்பெருமாள். அப்போ பிரத்யாட்சியம் ஹரிவம்னுடைய ஒரு காம்பீரியத்தை என்னென்ன சொல்றது, ஸ்ரீரங்கத்ரிய மன்மகம் பிரகுணயன் தொத்த பௌக்கியான் குருன்னுட்ட ஸ்ரீரங்கஸ்ரீ இருந்துருக்கு. அந்த ஸ்ரீரங்கஸ்ரீக்கு நாளுக்கு நாள் அதுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டு அது பக்தர்களுக்கு போக்கியமாக ஆகும்படியாக அந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு ஓடி வந்தவாடுக்கெல்லாம் போக்கியமாக இருக்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லிட்ட. இதை இப்படி கேட்டாக்க இது ஒண்ணு போடும் முடியும் அது சொல்லல. எனக்கு எதிரியா இருக்கிறவா யாரா ஒத்த கதாச்சது உன்னுடைய பக்தனா இருந்துட்டான்னாக்க அவன் வேற எதனா நான் நினைக்கிறதுக்கு விபரீதமான ஒரு விஷயத்த அவன் நினைச்சிட்டு அது வாண்டான்னு சொல்லி அதையும் பிரார்த்தனை பண்ணிட்டான்னாக்க அவன் பிரார்த்தனையே நிறைவேற்றுவாரா என் பிரார்த்தனையே நிறைவேற்றுவாரா? ரெண்டு பேரும் பெருமாளுக்கு பக்தாளா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த பக்தாள் ரெண்டு பேருக்கும் இயல்பு என்னன்னு கேட்டோம்னாக்க ஒத்தருக்கு ஒத்தர் அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு தாசம் தாசம் அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத எவனா ஒருத்தன் அந்த பாகவதற்கு இருக்க வேண்டிய லட்சணம் இல்லாமல் பெருமாளிடத்துல மாத்திரம் பிரீத்தி வச்சுட்டு ஒருத்தன் இருந்துட்டு அவன் உங்களிடத்துல எனக்கு முன்ன வந்துட்டு உங்களிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இல்ல எனக்கு முன்ன வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி பிறகு வந்தாலும் சரி நான் நினைக்கிறதுக்கு விருத்தமாக எதிர்மறையாக வேற ஒண்ணு நினைச்சு அதனையே கொடுக்கணும்னு என்ன மாதிரி அவனும் பிரார்த்திக்கலாம் முடியும். அப்படி பிரார்த்திச்சார்னா கூட அவனுடைய பிரார்த்தனைய தள்ளிட்டு என்னுடைய பிரார்த்தனைய முன்னிட்டு கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்ற பிரத்யக்ஷம் துனிரத்தமேவ விததே பிரத்யர்த்திதாம் பிரார்த்தனம் பிரத்யர்த்தினாம் பிரார்த்தனம். இது அழகருடைய அழகர் விஷயத்துல அழுவானுடைய சீசுக்தி. இந்த சீசுக்தியை எதுக்காக இங்க எடுக்கிற அப்படின்னா விபுத முக்கியங்கி சேவிதம் கேத்திரமேதது இந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல இருந்து தேவப்பெருமாளை சேவிக்கவாளுக்கு ஒரு சமயத்திலையும் மனசுல இருந்து தேவப்பெருமாள் போகவே மாட்டேறான். அதுதான் இங்க விசேஷம். இது சிபாஷிக்கார விஷயத்துல சொன்னோம், சிவசாங்கிருக்காரு அதாவது கூரத்தாழ்வான் விஷயத்துல சொன்னோம், நடாதூர் அம்மாள் அங்கேயே எழுந்தருள் இருந்து நடாதூர் அம்மாள் தேவப்பெருமாள் கிட்ட அம்மாள்ன்ற திருநாமமே அவர் பண்ண கைங்க அதாவது அந்த ஒரு விருதமே அவர் தேவப்பெருமாளுக்கு செய்த கைங்கரியதுனால வந்தது. அப்படி நடந்தது அது பாதிகம் சாம்பு அப்புள்ளார் அங்கேயே கைங்கரியம் பண்ணி எழுந்திருந்தவர் சாமி தேசிகனும் அங்கேயே ஜனனும் அங்கேயே எழுந்திரள் இருந்து அதுக்கப்புறமா அங்கேயும் ரங்கநாதனுடைய கட்டளை ஆச்சாரியர்களுடைய கட்டளையை கொண்டு சித்தாந்த ஸ்தாபனம் பண்றதுக்காக பல விதேசங்கள்ல எழுந்தருள் இருந்தாலும் அவருக்கும் ஆராத்த தேவத்தை வரதும் தான் திருப்புந்தரியே வரதும் சதாரந்த அவருக்கு தினச்சரியில பார்த்தோம்னாக்க அவருக்கு நிச்சயம் ஆராத்த மூர்த்தியாக சுவாமி தேசிகனுக்கு ஆராத்த மூர்த்தியாக தேவப்பெருமாள் எழுந்தருள் இருந்தார்னு சொல்லுவாங்க. இப்படி தேவப்பெருமாள் எல்லாருக்கும் அந்த விதேசத்துல இருக்கிறவா அதாவது இந்த சத்தியவிரத க்ஷேத்திரம் எப்பேற்பட்டதுன்னாக்கா மகான்களெல்லாம் நமக்கு கொடுத்த க்ஷேத்திரம் மகான்கள்லாம் கொண்டாடின க்ஷேத்திரம் இது விவித முக்கிய சேவிதம் க்ஷேத்திரமே தது பவபய சபனார்கம் பாதி சத்யம் ரதாக்கியம் பவபய சமனார்கள். இந்த சம்சாரம் இருந்துருக்கு இந்த சம்சாரத்திலிருந்து எல்லாருக்கும் இந்த சம்சாரத்திலிருந்து பயம் புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம்னு சொல்லிட்டு எவ்வளவு துக்கம் வரப்போறதோ என்ன பண்ண போறதோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாம்போடு ஒரு கூரையில் பயின்றா போல என்னதான் நம்ம இந்த சம்சாரத்துக்கு நாம இருந்திருக்கோம். மேல பார்த்தோம்னாக்க பாம்பு இருந்துருக்கு எல்லா கதையும் பார்த்துட்டா அதுலதான் கதவை திறக்க போற ராத்திரி முழுக்க நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் நாம சம்சாரத்துல இருந்துருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்படுறதுன்றத பாம்பு தேசிகன் ரகசிய திரைதாரத்துல அழகா சாதிக்கிற பலபய சமனாரகம் பாத்து சத்தியவிரதாரகம் சத்தியவிரதாட்சம் இந்த சம்சாரமான பயத்தை தோக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு இந்த சத்தியவிரதாட்சம் அப்படின்னு அர்த்தம். அப்படி என்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு மகாவீர் பெருமாள் அவதாரம் பண்ண இடம் இது தன்னுடைய குழந்தை பெருமாளுடைய குழந்தை யாரு? சாட்சாத் பிரம்மா. அவர் பண்ற ஒரு அசுமேத யாகம். அந்த அசுமேத யாகத்துல எத்திர திவ்யேன புங்கிருஷமுதேசம் கேட்கும். அந்த பிரம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு பண்ணணும்ன்றது ஒரு காரணத்தினால மாத்திரம் இல்ல, இந்த பூமியில இருந்து நம்மள மாதிரி இருக்கிறவாளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கணும்ன்றதுக்காக அதுல ஆவிர்வாவம் பண்ணலாம். அதுல தோன்றினார் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இதனால என்ன ஏற்பட்டது கேட்டா, பிரம்மா தேவதாந்தர தியாகம், அதாவது வேற தேவதைகள் யாரையும் ஆசிரிக்காமல் சாட்சாத் எம்பெருமானையே ஆசிரியத்து அவன் விஷயமாக அவனையே ஆராத்திய தேவதையாக கொண்டு அந்த யாகத்துக்கு அசமேத தாம் பண்ற யாகத்துக்கு அவிர்வாகத்தை கிரகிக்கிறவனாக எடுத்துக்கொள்பவனாக அவரை உத்தேசித்தே யாகம் பண்ணது. அசமேத யாகம் பண்ற அந்த யாகத்துல அவிர்பூவேன்னு இவர் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்றதுன்னா தோன்றினார்னு அர்த்தம். நம்மள மாதிரி அவர் பிறக்கல, அவர் தோன்றினார். கிதி கலுஷம் அசேஷம் கேட்டு மாவீர் பபூவ, லோகத்துல இருக்கிறவா இப்ப இது பிரம்மா ஒருத்தருக்கோசரம் மாத்திரம் இல்ல, லோகத்துல இருக்கிறவா அத்தனை பேருடையும் அவ்வளவு பேருடைய பாபங்களையும் போக்கடிப்பதற்காக பெருமாள் அவதாரம் பண்ணார் என்பதாக சொல்ற சுவாமி தேசிகன் இந்த அவதாரம் பண்ண விஷயத்த அத்திகிரி மகாத்மியத்துல பதிக்கிறார். சுகலீசமின்னிய சுழ்வினி தீர்க்க தொழில்ந்தயனார் அகலாத அன்புடன் கொண்ட பிரியமேசமேதியின் முகனும் கோன்முனை அன்னவோர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடன் சொல் தோன்றியதே. ஜோதிஷான் ஜோதிஷன்னு எல்லா ஜோதிஷர்களுக்கும் ஜோதிஷாக சொல்லப்படுபவர் பரபிரம்மன்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா. அவர் அயனார் சுகலீசம், அதாவது பிரம்மாவனுடைய அல்பமான சுகத்தை எண்ணிய, அதாவது எண்ணுவதற்கு காரணமாக இருந்த பாபங்களை போக்கடிப்பதற்காக அப்படின்னு அதுதான் இந்த இடத்துல, அதாவது ரெண்டும் சுவாமியினுடைய சம்சக்தி தான். இங்க தமிழ்ல சொல்றாரு, அங்க சம்ஸ்கிருதத்துல சொல்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். சிதி கலுஷம் அசேஷம் கேத்து மாவித் பகுவா பின்னர் ஹயமேத வீதியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்னவோ புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடன் தோன்றியதே. அப்படியே புண்ணிகோட்டி விமானத்தோட கூடையே அப்படியே அவதாரம் பண்றாரு. இன்னைய தினத்திலையும் பெருமாள் அவதார உற்சவ தன்னைக்கு தனியா புண்ணியோட்டி விமானத்தோட பெருமாள் புறப்பாடு. ஆச்சரியமா இருக்கும் அந்த புறப்பாடு. காத்தால இந்த பிராதஸ்தவன காலத்துல தேவ பெருமாள் அவதாரம், இந்த யாகத்துல சொல்லக்கே பிராதஸ்தவனம் மார்க்கந்தன சவனம் பிரதீக சவனம்னு அந்த ஒவ்வொரு நாள்லயும் மூணு பங்க மூணா பிரிச்சு ஒவ்வொரு வேலையிலையும் பண்ணக்கூடிய யாக விசேஷம். அதுல பிராத்தசவன காலத்துல அவதாரம் பண்ணல. அந்த பிரம்மாவனுடைய யாகத்துல பிராத்தசவன காலத்துல காலன் காலத்தால பெருமாள் அவதாரம் பண்றேன். அந்த அவதாரம் பண்ண அந்த இன்னைக்கும் சித்திரை மாசத்துல ஹஸ்த நட்சத்திரத்துல அந்த சூரியோதயத்துக்கு நின்று பிராத்தசவன காலத்துல வரைச்சு அந்த தேவ பெருமாள் அவதாரம் பண்ற இடத்துல பண்ற அந்த இதுக்காக இன்னைக்கும் அந்த கட்ட தீபம் இத்தர தீபங்களோட கூட விசேஷமான ஆராதனை நடைபெறுகிறது. அவதாரம் பண்ணக்கே அவர் மாத்திரம் அவதாரம் பண்ணலையே, இன்னும் மீது எப்படி எல்லாம் அவதாரம் பண்ண போறேன்றத பின்னாடியும் சொல்ல போறேன். ஆகையால இங்க கொஞ்சமா சொல்றேன் நானு. பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடன் தோன்றியதே புண்ணிய கோட்டியுடன் இந்த புனித விமானத்தோடையே அவதாரம் பண்றேன். பகலும் பகல் விளக்காக தேஜஸ்துக்கெல்லாம் தேஜஸ்தான் இருந்துட்டேன். இவர் வந்த உடனே அந்த அப்படின் உத்தரக்ஷணத்தை சூரியோதயம் ஏற்படுத்தும் அந்த சூரியோதயம் பார்த்தோம்னாக்கா அது பகலும் பகல் விளக்காக ஆயிடுறதுதான். அது பகல் விளக்கு மாதிரி ஆயிடுறது. அவருடைய பிரகாசம் ஒண்ணுமே இல்லாத ஆயிடுறது. தேவப்பெருமாளுடைய பிரகாசத்தை கேட்கிறேன். இப்பவும் அவசார உத்தவத்தன்னைக்கு ஜெயிச்சு போனா ஒரு கம்பீரமா இருக்கும். காத்தால 8 மணிக்கு பெருமாள் 7 பேர், 8:30 9 மணிக்கு அங்கிருந்து 7 பேர், கொஞ்ச தூரம் தான். இந்த சந்தத்திரில திரும்பி வடவண்டு மாடு வீதியில அங்க ஒரு பங்களா இருக்கு. அந்த இடத்துல எள்ளி அங்க திருமணம் எல்லாம் கண்டுருது. அந்த இடத்துல புள்ளிக்கோட்டு விமானத்துல 7 பேர். இந்த புள்ளிக்கோட்டு விமானத்துல பெருமாள் 7 லட்சம் மேற்கு நோக்கி 7 பேர். அதற்கு பின்னாடி சூரியன் இருப்ப அது பார்க்கறதுக்கு பெருமாளுடைய தேஜத்துக்கும் சூரியனுடைய தேஜத்துக்கும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு இருக்க மாதிரி இருந்தது. அந்த சூரியனுடைய தேஜஸ்து பின்தங்கி போயிடும், என்னென்ன போயிடுமா பின்னாடி போயிடும். இன்னும் பெருமாளுடைய தேஜஸ்து சூரியனுடைய தேஜஸ்ல பார்த்தோம்னாக்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சூரியன் தேஜஸ்து பகல் விளக்காக ஆயிடுறது. அதையெல்லாம் மேற்கு அவர் பாட்டு கம்பீரமா பெருமாள் எழுதுவே சூரியன் தோத்து போயிடுவோம், பின்தங்கிடுவான். ஆனா சூரியனும் பெருமாளுடைய பக்தனா போயிட்டு இருந்தாலும் பெருமாள் எப்பவுமே தன்னுடைய பக்தனை ரொம்ப நாள் கஷ்டப்பட வைக்க மாட்டேன். அதுதான் தேவ பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விசேஷம். அவர் இப்படி திரும்பி சேவை சாச்சார், திரும்பி சேவை சாச்சார்னாக்க இப்ப சூரியனை பார்த்த மாதிரி கிழக்கு பக்கத்தால் இப்படி கிழக்கு அறிமுகமாக இப்படி திரும்பி எழுது. அப்ப சூரியன், ஆமாமா நான் உன்னுடைய தேஜத்தோட நான் போட்டி போட்டது தப்பு, நான் உன்னுடைய பக்தன்னு நினைச்சு எனக்கு அனுகிரகம் பண்றதே இது காட்டிலும் எனக்கு என்ன விசேஷம்னு சூரியனே கை கூப்பிட மாதிரி இருக்கும். சூரியனுடைய பிரகாசம் பெருமாள் மேல விழுந்து இது ஒரு இதெல்லாம் தெளிவாக சொல்ற ஒரு விஷயம். அது என் திருத்தகப்பனார் பல சமயத்துல இந்த உற்சவத்தினுடைய அனுபவத்தை சொல்லிச்சு இத சாத்திருக்க. அதான் நான் நானா புதுசா எதுவும் சொல்லல. இங்க இப்படி நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்குறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணேர் அதை ஒன்னும் சந்தேகம் இல்லை. அயன்கல்வது அயன்கல் ஏகத்தேச வாசி நாம் அன்பவாய சித்தோ நிர்ணய. ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவாளுக்கு ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். திருக்கோட்டியூர்ல இருக்கிறவளை பொறுத்தி சொல்லச்சு அவெல்லாம் அதிகம் பண்றதுல ரொம்ப சிறந்தவாளாக இருந்தா என்பதாக காசின் வாய்க்கரங்கள் வெற்றிலும்னு சொல்லி அவளுக்கு எவ்வளவு க்ஷாமமான திசையாக இருந்தாலும் கூட பெரிய பஞ்சத்தினர் கூட அதிதி சத்காரத்துல தொழிலும் குறவில்லாமல் பண்ணி கொண்டிருந்தார் என்பதை சொல்லி சொன்னார். இந்த சத்தியமிரத கஷேத்திரம்னு சொல்றோமே, இந்த கஷேத்திரத்துல வாசம் பண்றவாளுக்கு எதனா ஒரு சிறப்பு குணம் உண்டா என்ன கேள்வி. அத தக்கன் சொல்றான். இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு ஒரு குணம் இருந்திருக்கு, அந்த குணத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும் என்று விவேக நடத்துல சொல்ற. அன்பவாய சித்தோ நிர்ணய. அவளுக்கு இயல்பாகவே ஒரு நிர்ணயம் இருந்தது. என்ன வழி வழியாக வரக்கூடிய நிர்ணயம், என்ன நிர்ணயம், பரதத்துவ நிர்ணயம். அவ்வளவுதான். சாட்சாத் தேவ பெருமாள் தான் பரதத்துவம், அவர் தவிர வேறு யாரும் பரதத்துவம் இல்லை என்கிற நிர்ணயம் இருக்கிறவா இந்த திவ்யதேசத்துல வாசம் பண்றவ. இது இவாளுக்கே ஏற்பட்டது என்று சொல்ற. அயங்கல்வது ஏசத்தேச வாசினாம் அந்தவாயசு நிர்ணய. அப்படி என்னதான் அவளுக்கு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே தேவக்கான் காக்க, அதாவது புறத்தாழ்வான் பார்த்திருக்க. பக்தியத்தம் அபரோட்சம் ஈர்க்கழியத்தின் பிரத்யமா பார்க்கிற அந்த பரதேவதைன்னு சொல்ற அந்த தேவதைய சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யட்சமா காண்பிச்சு கொடுக்கிறது இந்த அத்திகிரி மொழி அப்படின்னு சொல்றாரு. சம்சயம் கரிகிரின் நுகத்தியசு துங்கமங்கள குணாஸ்பதே ஹரவு அப்படின்னு இந்த அத்தி மலமேல தேவ பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால எல்லா சம்சயமும் போயிடுதான். இதை தெரிவிக்காத வரைக்கும் தான் பெருமாள் தான் பரதேவத்தையா மீதி யாரா பரதேவத்தையான்ற எண்ணம் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இந்த சம்சயம் மொத்தத்தையும் ஒரே க்ஷணத்துல போக்கடிச்சு கொடுத்து என்று இந்த திவ்யதேசத்துல வாசம் பண்றவாளுக்கு எந்த க்ஷணத்தையும் எப்பவுமே சந்தேகமும் ஏற்பட்டது கிடையாதான். தேவப்பெருமாள் தவிர இன்னொரு பெருமாள் பரதேவத்தையா, அதாவது இன்னொரு பெருமாள்னா இன்னொரு தேவதை, இன்னொரு தேவதை பரதேவதைன்ற ஒரு எண்ணமே வந்ததே கிடையாது. அதுதான் இந்த துண்டீர மண்டலம்னு சொல்லக்கூடிய சத்யவிரத கஷேத்திரத்துல இருக்கிறவாளுக்கு வசிக்கிறவாளுடைய ஒரு ஏற்றம் தனி சிறப்பு என்று சொல்ற. இது சத்தியமான விஷயம். மீதி இடங்கள்லாம் சில இடங்கள்ல போனோம்னாக்க தேவதாந்திர பஜனம்ன்றது ரொம்ப அதிகமா இருந்துருக்கு. இங்கே காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சத்யவிரத கஷேத்திரத்துல பொறுத்த வரைக்கும் தேவதாந்திர தேவதாந்திர சன்னதிக்கு போறதுன்றது இருக்கவே இருக்காதுன்றது. என்ன நிர்ணயம் இவா பண்ணிருக்கா, இங்க இருக்கிறவாழ்க்கத்துல என்ன நிர்ணயம் இருக்கு அத்தா சொல்ற. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் த்ரிக சமதிகதா துல்லியதைக்கியம் த்ரயாணாம் அந்யத்ரைஸ்வரியமித்யாத்யநிகுணபணிபி ஆத்ரியந்தேன சந்தஹ த்ரயந்தைரேககண்கைஹ ததனுகுணமனோவ்யாசமுக்தோக்திபிஷ்ச ஸ்ரீமான் நாராயணோ நஸ்பதிஹ அகிலதனுஹ முக்திதஹ இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நிச்சயம் என்ன தெரியுமா, ஸ்ரீமன் நாராயணா நப்பதி சாட்சாத் சிவன் நாராயணன் தான் நம்ம எல்லாருக்கும் பதியாக இருக்கிறவன், ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவன். பதி விஸ்வத்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் லோகம் மொத்தத்துக்கும் பத்தியாக இருந்திருக்கிறவன், ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவன் ஆத்மேஸ்வரன். அவனுக்கு யாரான இன்னொருத்தன் ஈஸ்வரனா இருக்கானா, அவர் யாருடைய ஆளுகைக்கான உட்பட்டு இருக்கிறான்னு கேட்டா அவர் யாருடைய ஆளுகைக்கும் உட்படாதவராக இருந்திருக்கு, தனக்கு தானே ஈஸ்வரனாக இருந்திருக்கவர் என்று வேதத்தில் சொன்ன விஷயத்தை சொல்ற. இங்க ஸ்ரீமான் நாராயணோ மகாபதி அகில தனு நம்ம சித்தாந்தம் சரீர சரீர பாவம் தான் நம்ம சித்தாந்தம். இந்த சேதனா சேதனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன, எம்பெருமான் அவைகளுக்கு எல்லாம் ஆத்மாவாக இருக்கின்றார் என்பதுதான் நம்ம சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல ஈடுபாடோடு இருந்திருக்கிறவாள், அதுல ஊற்றத்தோடு இருந்திருக்கிறவாள் இந்த குண்டீர மண்டலத்துல இருந்திருக்கவா. இதுதான் இங்க விசேஷம். ஸ்ரீமன் நாராயணோ நஸ்பதி அகில தனு முக்திதா முக்த போக்யா அவர்தான் முக்தியை நமக்கு கொடுக்கிறது, அவர்தான் சித்தோபாயமாக இருந்திருக்கிறவர். நாம பண்ற பக்தி பிரபக்தி எல்லாம் ஒரு வியாஜம் தானே தவிர உண்மையில நமக்கு மோட்சம் கொடுக்கிறவ சாட்சா தேவ பெருமாள் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. முக்த போக்யா நம்மளை அடைவிப்பவரும் அவர் தான், அந்த ஜீவை யுத்தத்துல அடைந்து நம்மளாலே அனுபவிக்கப்படுபவரும் அவர் தான். முக்தாளுக்கு போக்யமாக இருந்திருக்கிறவர், அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை கொடுக்கிறவர் அதுவும் சாட்சா அந்த எம்பெருமான் தான். ஸ்ரீமான் நாராயணன் இந்த சித்தாந்தம் இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிறவாள் எல்லாருக்கும் இருக்கான். இந்த சத்யவிரத கஷேத்திரத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் அவருக்கே ஏற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு குணம் என்று சொன்னார். வேற விதமான ஒரு சித்தாந்தம் கூட இருக்குமா, என்னும் ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு அஞ்சு விதமான சித்தாந்தம் இருக்கு. அதாவது அஞ்சு விதமான எண்ணங்கள் நமக்கு ஏற்படலாம் என்பதை சொல்லி சொல்ற. ஆத்ம ஐக்கியம் ஏகேவ லோகே ஆத்மா. ஆத்மான்னு சொன்னா லோகத்துல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அது பரமாத்மான்னு வேணா பேர் வச்சுக்கோ, ஜீவாத்மான்னு வேணா பேர் வச்சுக்கோ. ஆத்மா ஒண்ணுதான், ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற எல்லாம் இல்லை. இது அத்வைத பக்ஷம், இது ஒரு மதம். ஆத்ம ஐக்கியம் ஐக்கியம் எது தேவ பூஜாயம்னு யாகாதிகள்லாம் நாம பண்றோம், பண்ணக்கே அது தேவ பூஜைய சொல்றோம். நம்மளாலே ஆராதிக்கப்படுபவர்களாக இருக்கிற தேவதைகள் எல்லாத்துக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி இல்ல, ஒத்தரே தானம். இது ஒருத்தருடைய பட்சம். அந்த தேவதைகள் இடத்துல மூர்த்தி அதாவது உருவ அமைப்புல மாத்திரம்தான் பேதம், இல்ல சப்தத்துல மாத்திரம்தான் பேதம். இவரை சொல்லச்சே அக்னின்னு சொல்றது, இந்திரன் சொல்றது, வருணன்னு சொல்றது, இப்படி சப்தத்தில்தான் மாறுபாடு வேறுபாடு. தவிர உண்மையில எல்லாருமே ஒண்ணுதான் என்று ஏதோ தேவகா சர்வபூதேஷு பூதா, ஒரு ஒரே தேவன் தான் எல்லா பூதங்கள் இடத்திலயும் இருந்திருக்கிறவ என்பதாக இது ஒரு மதம். என்ன நானா தேவதைகளை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை, பல தேவதைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. ரெண்டு மதம் வச்சு ஆத்ம ஐக்கியம் தேவதை ஐக்கியம் ஸ்ரீகதம் அதிகதா புண்ணியதா. மூணாவது பட்சம் லோகத்துல மூணு பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் என்று சொல்லக்கூடிய மூன்றுக்கும் காரணமாக இருந்திருக்கிற மூன்று தேவதைகள், பிறப்பு இருப்பு லயம் நாசம், இது மூணுத்துக்கும் பிரத்யேகமா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் காரணம். சிருஷ்டிக்கு காரணமாக இருந்திருக்கிற பிரம்மா, ஸ்திதிக்கு இருப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் விஷ்ணு, சம்ஹாரம் பண்ற மூர்த்தி சிவபெருமான். ஆகையால இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லக்கூடிய இந்த மூணு இடத்துல சமதிகதா பிராப்தா துல்லியதா. இதனால என்ன ஏற்படுறதுன்னாக்கா இவா மூணு பேரும் ஒண்ணு. இவாளுக்குள்ள வேற தனித்தனியா இவா வேற அவ வேற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது என்பதா. இது மேலெழுந்த வாரியாருன்னு ஒரு தமிழ் பழமொழி சொல்றது, அறனும் அறியும் வேர் என்று நினைப்பவர்கள், அதாவது இவெல்லாம் மூவரும் ஒன்னுன்னு நினைக்கணும்னு சொல்றதுக்கு மூணு பேரும் சமம்ன்றது ஒண்ணு, துல்லியதான்றது ஒண்ணு. அவளுக்கெல்லாம் வந்து நல்லது ஏற்படாதுன்னு சொல்லி சில தமிழ் தழமொழிகள்லாம் இருக்கு. இப்ப சில பேர் என்ன நினைக்கிறா, மூணு பேரையும் ஒன்னா நினைக்கிறாள். ஐக்கியம் பிரயாணம்னு சொல்றோம், பிரயாணம் ஐக்கியம், இது இன்னொரு பட்சம். மூணு பேரும் துல்லியமா இருந்துருக்க அப்படின்றது இந்த இடத்துல வேற வேற தேவதா பேதம் ஒத்துக்கிறோம். பிரம்மா வேற, விஷ்ணு வேற, சிவன் வேற என்று வேற வேறன்னு ஒத்துக்கிறோம். ஆனா மூணு பேரும் சமமான ஒரு ஸ்தித்தில இருந்திருக்கா, நிலைப்பாட்டுல இருந்திருக்கா என்பதாக இது ஒரு மதம். பிரயாணம் ஐக்கியம் அப்படின்னா மூணு பேரும் வேற இல்ல, மூணு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரம்மா வேற பிரயாணம் ஐக்கியம்னா திரிமூர்த்தி ஆத்மன ஏகத்துவம், ஒத்தரே மூணு மூர்த்தியாக இருக்கின்றது. பிரம்மாவாகவும் பெருமாள் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் இருக்கின்றது. இது இன்னொரு பட்சம், இது நாலு மதம். ஐந்தாவது மதம் அந்நியஸ்கரைஸ்வரியம் இத்யாதி. இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளையும் தாண்டி இவர்களுக்கும் மேற்பட்டதாக இவர்களையும் ஆள்பவனாக இன்னொரு ஒரு சக்தி இருந்திருக்கு. அந்த சக்தி தான் என்பது எல்லா லோகத்து மொத்தத்துக்கும் காரணமாக இருந்திருக்குன்னு இது ஒரு வாதம், இது ஒரு மதம். இப்படிப்பட்ட வாதங்களை சத்துக்களாக இருந்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் ஆதரிக்க மாட்டார்கள் என்று சொல்றார். ஏக கண்டை தனு குண மனோ வியாச முக்கிய வீச்ச. இந்த கஷேத்திரத்துல வாசிக்கிறவா மொத்த பேரும் சத்துக்கள். இவெல்லாம் பகவத் ராமானுஜர், அதாவது இந்த கஷேத்திர வாசன்றது யாரு கேட்பட்டது? சுந்தரவானார், திருக்கட்சி நம்பிகள், சிவசாங்கர்னு சொல்லக்கூடிய பூரத்தாழ்வான், நடாதூராள் அம்மாள், இப்படி மகான்கள் எழுந்திரல் இருந்த இந்த நிவேதேசம், தகவல் இந்த நிவேதேசத்துல எழுந்திரல் இருந்த மகான்கள் ஒருபொழுதும் இந்த ஐந்து விதமான மதங்களை வாதங்களை ஆதரிக்க மாட்டார். அதுல என்ன புரியாதுமா இவாளுக்கு? இதெல்லாம் கிடையாது. இவாளுடைய ஏன் ஆதரிக்க மாட்டான்றதுக்கு காரணத்தை சொல்ற. பெரியம் ஏக கண்டை ததனு குணமனு வியாக முக்கியம். வேதம் முழுக்க எல்லா வேதங்களும் ஒரே குரல்ல ஒரு விஷயம் சொல்லுது. அந்த வேதத்துக்கு உபபிரமணம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மனுஸ்மிருதி முதலிய ஸ்மிருதிகள் எல்லாமும், ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள் எல்லாமே ஒரே குரல்ல சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? ஸ்ரீமான் நாராயணோனஸ்பதி அகில தனுஜாயி. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அவர்தான் அகில தனுவாக இருந்து கொண்டு முக்திதா முக்த போக்கியான்னு சொல்லிருக்கு. ஆகையால இந்த வேதம் சொல்ற கருத்துக்களை பிராமணியமாக அறியக்கூடிய சாமர்த்தியம் படைத்த மகான்கள் எழுந்திரல் இருந்த இந்த திவ்யதேசமான அப்படினால இந்த திவ்யதேசத்தில் எழுந்திரல் இருந்த மகான்கள்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கிற அதே கருத்தை தான் அவ ஏற்றுக்கொள்வார்களே தவிர, இப்படிப்பட்ட ஐந்து மதங்கள்ல எந்த மதங்களிலும் மதங்களிலும் அவர்களுக்கு ஒரு பொழுதும் ஈடுபாடு வராது. இதுதான் இந்த திவ்யக்ஷேத்திரத்துல வசிக்கிறவாளுடைய ஒரு விசேஷம் என்பதாக அர்த்தம் சொல்லுகிறார். இது மாத்திரம் இல்ல, ஈஷத்து முனி பரிஷத் அனுகிரகித்தோ முக்த பிராயம் கஷ்டத்தை ஆதிச்சுத வந்து அமைதானாதி. சுவாமி தேசிகனையே சொல்ற மாதிரி இருந்திருக்கு நடக்கின்ற விஷயங்கள்லாம். இந்த இடத்துல முனி பரிஷத் அனுகிரகிதா மனநல சீலாளாக இருந்திருக்கிற மக்களாலே அனுகிரகிக்கப்பட்டவராக இருந்திருக்க முக்த பிராய கஷ்டத்தை ஆதித்த வந்தி அனுஜானாதி. முக்த இங்கே இருந்தே முக்த வைகுண்டவாசே நமே அபிலாஷான்னு சுவாமி தேசிகன் சாதிச்சாரு. இந்த தேவபெருமாளுக்கு கைங்கரியம் 12 அங்க ஸ்ரீவைகுண்டத்துல என்னென்னலாம் கிடைக்குமோ அத்தனையும் இங்கேயே கிடைக்குது. அப்புறமா அங்க போய் என்னத்துக்கு நான் போய் இது பண்ணணும், அங்க போய் கைங்கரியம் பண்றதுக்கு அப்புறம் ஆசை பண்ண மாட்டான். இப்ப இந்த இடத்துல அந்த தேவபெருமானுக்கு கைங்கரியம் 12 இருந்தாக்க அந்த அடியார் குடாங்களோட கூட இருந்து கொண்டு அந்த தேவபெருமானுக்கு கைங்கரியம் 12 அந்த தேவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற ஒரு கோட்டியில தானும் ஒத்தராக இருந்து கொண்டு பெரிய பெரிய முத்து முத்தா உதறுகின்ற கண்ணிலிருந்து வரக்கூடிய ஜலங்களோட ஜலத்தோட கூட அந்த தேவபெருமாளை அனுபவிக்கிறத காட்டிலும் வேற என்ன பெரிய முக்தானுபவம் இருந்துட போறது? சிவிகுண்டத்துல போய் பரிபூர்ண பிரம்மானுபவம்னு சொல்றது வேற என்ன இருந்துட போறது? ஆகையால எவ்வளவு வரைக்கும் தனக்கு சக்தி இருக்கோ அவ்வளவு வரைக்கும் இந்த தேவபெருமானுடைய கைங்கரியத்தையே அனுபவிக்கிறது இது முக்தானுபூதியாக நான் நினைக்கிறேன்னு சொல்லி வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா என்று சுவாமி தேசிகன் அருளி செய்தார். இப்படி இந்த தேசத்துல இந்த சத்தியவர்த்த தீர மண்டலத்துல சத்தியவர்த்த கஷேத்திரத்துல இருக்கிறவாளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்ன்றத சுவாமி நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த ஸ்லோகங்களினால. இப்படிப்பட்ட எண்ணத்தோடையே, அதாவது பரதேவதா பாரமார்த்த ஞானத்தோட கூட தேவதாந்தர சம்ஸ்பர்சம் இல்லாமல் அந்த எம்பெருமானை நாம் வணங்கி அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேணும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் எப்பவும் நமக்கு இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக மகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.